நல்லவனுக்கு நல்லது செய்யறதுல வெறும் ஆசை தான் இருக்கும், கெட்டவனுக்கு கெட்டது செய்யறதுல பேராசை இருக்கும். என்னைக்கும் ஆசைக்கும் பேராசைக்கும் நடக்கிற பொருள ஜெயிக்கிறது பேராசை. என்ன நினைத்தாலும் அவன் தடுத்தாலும் மனித உருவத்தில் அறிஞ்சிடும் மிருகம் மனித மிருகங்களுக்கு ஒரு கடவுள் மனித உருவத்தில் அறிஞ்சிடும் மிருகம் மனித மிருகங்களுக்கு ஒரு கடவுள். வெளிச்சத்தில் இருக்கிறவன் தாண்டா இருட்டு பார்த்து பயப்படுவான். நான் இருட்டிலேயே வாழ்றவன். ஐம் நாட் பேட், ஜஸ்ட் ஈவன். யவனாயிருந்தால் என்ன, யமனாயிருந்தால் என்ன, சிவனாயிருந்தாலும் உனக்கு சமமாய் அமைவேன். பணமாயிருந்தால் என்ன, இப்பினமாயிருந்தால் என்ன, நான் உயிரோடு இருந்திடவே எவனையும் உணவாய் மனித உருவத்தில் அறிஞ்சிடும் மிருகம் மனித மிருகங்களுக்கு ஒரு கடவுள் மனித உருவத்தில் அறிஞ்சிடும் மிருகம் மனித மிருகங்களுக்கு ஒரு கடவுள். உண்மை ஜெயிக்கிறதுக்கு தாண்டா ஆதாரம் தேவை, பொய் ஜெயிக்கிறதுக்கு குழப்பமே தவிர. சூதா இருந்தால் என்ன, அது தீதா இருந்தால் என்ன, யாதா இருந்தாலும் எனக்கு போதாயம் பூலோகம் அதை வென்று அதல பாதாளம் வரை சென்று கோலாகலமாக நினைத்தாலும் தீமைதான் வெல்லும். The name is Siddhartha Abhimanyu. Good luck.